பணம் அதிகாரம் அவன் காலின் கீழே, பயத்திலே அரசாங்கம் கூட அவன் காலின் கீழே. கழுகு போல் இருக்கும் பார்வையிலே தங்கம் கூட ஒரு வைரமே. மொழி மதம் இனம் எனும் வாழ்க்கையிலே காசு மட்டும்தான் முடிவு பண்ணும் உன் பாதைகளே. நண்டுறுது நிறையுறுது தப்பு தப்பு என செய்ய தோணுது, கண்ணுருளுது காய் துடிக்குது பிக்கொக்கே நடிக்க சொல்லுது. நண்டுறுது நிறையுறுது தப்பு தப்பு என செய்ய தோணுது, கண்ணுருளுது காய் துடிக்குது பிக்கொக்கே நடிக்க சொல்லுது. கீழே இருந்தவன் மேலே பார்க்கிறான், அவன் உலகத்தில் களவுகள் மட்டும் வெல்லுமாம். நிஜத்திலே அவன் உத்து பார்க்கிறான், இங்கு காசுக்கு மட்டும்தான் மரியாதையாம். வெள்ள மனசுதான் கறுக்குது, காலப்போக்கில் செய்யாத குற்றத்தை செய்து வாரான். கள்ள நினைப்பினில் வாழுறவன் இன்று திருடனாகத்தான் மாறிவிட்டான். அவன் சுயநிலம் கொஞ்சம் அது அதிகரிக்கும், காயம் அது அவன் மனதிலே கரைந்திடுமோ. காலம் அது ஒரு வட்டம் என்று சொல்வதற்கு இன்று மேலே இருந்துதான் அவன் கீழே பார்ப்பானோ. களவுகள் அவன் வாழ்க்கையில் விளக்கேத்த, கள்ளப்பணம் அவன் சிலவுக்கு தலையிடுதோ. இன்று அடுத்தவன் கண்ணீர் அவன் மீது ஒழுக, அவன் விரலில் மோதிரம் மினுங்குதோ. நந்தூறுது நிறையூறுது தப்பு தப்பு எல்லாம் செய்ய தோணுது, கண்ணுருளுது காய் துடிக்குது பிக்கொக்கே நடிக்க சொல்லுது. நந்தூறுது நிறையூறுது தப்பு தப்பு எல்லாம் செய்ய தோணுது, கண்ணுருளுது காய் துடிக்குது பிக்கொக்கே நடிக்க சொல்லுது. கசு பண்ண எல்லாம் தேவைதான், கட்டு கட்ட எல்லாம் நோட்டு தான், ரெக்க கட்டி பார்க்க ஆசைதான். மனசுல காசு கட்டி பறக்குது சரிதானா அடியம்மாடி. நந்தூறுது நிறையூறுது தப்பு தப்பு என செய்ய தோணுது, கண்ணுருளுது காய் துடிக்குது பிக்கொக்கே நடிக்க சொல்லுது. நந்தூறுது நிறையூறுது தப்பு தப்பு என செய்ய தோணுது, கண்ணுருளுது காய் துடிக்குது பிக்கொக்கே நடிக்க சொல்லுது. விதைத்த விதையில் சவமேழையின் மடியில் இந்த நரக உலகில் நிதி நிலை தீடுமா, களை எடுக்கும் தொண்ணியில் பணம் எடுக்கும் கரங்கள் இதை மாற்றிட சமத்துவமும் இறந்திடுமா. எரியும் தீ பொறி இழையின் கண்ணீருக்குள்ள நிலவரம் படைத்தவன் உணரல, கால் மார்க்ஸ் தத்துவம் புரியல. பிக் பாப் கேட்டா மட தருதல, ஏற்ற தாழ்வு இல்லாத ஒரு உலகம் காட்டு மிருகம் போல் அல்ல மனித குணம். எல்லை உடைத்து கை கோர்க்கும் தருணம் வரும், பணம் அது பிணமாக காற்றில பறக்கும். எச்சரிக்கை ஆசையாடம் வரம், மரண வாசலில் ஒன்றும் இல்லை நிரந்தரம். உனக்குள்ள சுயநல வழியாத தலைகணம், திருட ஒளி சாட்சி அது வெறும் சொப்பனம். தப்பு தப்பு என செய்ய தோணுது, கண்ணுருளுது காய் துடிக்குது பிக்கொக்கே நடிக்க சொல்லுது. நண்டுறுது நிறையூறுது தப்பு தப்பு என செய்ய தோணுது, கண்ணுருளுது காய் துடிக்குது பிக்கொக்கே நடிக்க சொல்லுது.